ஞானம் நீயும் நானும் கண்களே பாஷையாய் கைகளே ஆசையாய் வையமே கோயிலாய் வானமே என்று நான் என்று இருவேறு ஆள் இல்லையே. சந்தனை நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசந்தனை காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னை போலே பெண் குழந்தை உன்னை போலொரு ஆண் குழந்தை நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது சந்தனை மாளாத சோகங்களை மாய்த்திடும் மாயம் தனை செய்யும் பிந்தை காதலுக்கு கைவந்ததொரு கலைதானடி உன்னை என்னை ஒற்றி ஒற்றி உயிர் செய்யும் மாயமும் அதுதானடி நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது I'm not afraid to die.